எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி எங்கு பூ பூக்கும். கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஒரு வாசல் தேடிய விளையாட்டு, கண் திறந்து பார்த்தால் பல கூத்து, கண் மூடிக்கொண்டால் களத்தில் பிறந்து விட்டோம். வந்தவை போனவை வருத்தம் இல்லை, காட்டினிலே வாழ்கின்றோம். முட்களின் வழி ஒன்றும் மரணம் இல்லை, இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும். தீயோடு போகும் வரையில் வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம். எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று பார்த்தெடுப்போம். அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே, இங்கு எதுவும் நிலை இல்லை கரைகிறதே. மனம் வெட்ட வெளியிலே கடவுளை கண்டால் வா. எனக்கு இது உனக்கு இதயங்கள் போடும் தனி கணக்கு, அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு. உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை, படைத்தவனே இங்கு எடுத்துக்கொள்வான். நல்லவன் யாரட கெட்டவன் யார், கடைசியில் அவனே முடிவு செய்வான். பழி போடும் உலகம் இங்கே, அத்தனையும் பார்த்திருப்போம். நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம். வேண்டும்.